إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உலகத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வச்சு எங்களுக்கு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இருக்குது ஹுதூதி ஷரியத், இன்னொன்று இருக்குது மிசாஜ் ஷரியத். சொல்றது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கையுடைய போக்கு. மிசாஜ் ஷரியத் என்று சொல்றது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை படிச்சு கொடுத்தாங்களோ அது ஷரியத்துடைய எல்லை, போர்டர். அதுக்குதான் ஹுதூத் ஷரியத் சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எப்ப அந்த ஹுதூத் ஷரியத்தை தாண்டுவோமோ அப்ப ஒரு மனிதன் ஹராத்துல விழுவான். குர்ஆனுடைய ரெண்டு ஆயத்துகள் இருக்குது: தில்க ஹுதூதுல்லா ஃபலா தக்ரபூஹா, தில்க ஹுதூதுல்லா ஃபலா தஅதூஹா. ஒன்றிருக்கிறது அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹுடைய எல்லைகள், பார்டர்ஸ், ஃபலா தஅதூஹா, அதை நீங்க தாண்டி போகவானோ. தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, இன்னும் சில பார்டர்ஸ் இருக்குது, அதுக்கு நெருங்கவும் வானம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியம், ஒரு மனிதன் ஹுதூத் ஷரியத்துக்குள்ள இருக்கிறான் என்றா அவன் ஹராத்த செய்யல, ஷரியத்துக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியம், அவர் மிசாஜ் ஷரியத்துல இருக்கிறது. சிலத்தையும் நீங்க யோசிக்கிறா இருக்கும், என்ன ஹசரத் பேசுறார், மிசாஜ் ஷரியத் என்று சொல்றார், ஹுதூத் ஷரியத் என்று சொல்றார். கொஞ்சம் ஆழமான விஷயம்தான், ஆனா கொஞ்சம் நுணுக்கமா கேளுங்க. உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. அந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள்ள ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய முறையில வாழ்றது இருக்குதே, இதுலதான் நல்லா வெற்றியை வச்சிருக்கிறேன். சரி, இன்னும் தெளிவாக சொல்றேன்டா, மூணு கட்டங்கள் இருக்குது. ஒன்றிருக்குது தருரியத், இன்னொன்று இருக்குது ஹாஜியா, இன்னொன்று இருக்குது தஹ்சீனியா. ஜரூரியா என்ன லேசான அமைப்புல விளங்கப்படுத்துறதா இருந்தா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக வேண்டி ஆக முக்கியமான தேவைகள் என்ன இருக்குதோ அதுக்குதான் ஜரூரியான்னு சொல்றது. அது இல்லாட்டி அவனுக்கு வாழ்க்கை ஹலாக்காக போய்த்திடும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு ஒன்று தேவை. அந்த வீடு ஜரூரியா உடைய தரஜா, ஆக கடினமான தேவை உடைய தரஜா, டய நீட் உடைய தரஜா. இந்த டய நீட் ஜரூரா என்று சொல்லக்கூடிய நேரத்துல வாழ்றது இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு லக்ஷரி வீடு ஒன்று தேவைன்றது இல்ல. ஒரு மனிதன் வாழ்றதுக்காக வேண்டி சின்ன கல்லுகள் மூலமாக ஒரு வீடு ஒன்று கெட்டிருந்தா போதும், மண்ணால் ஒரு வீடு ஒன்று கெட்டிருந்தா போதும், உள்ளுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல, அட்டாச் பாத்ரூம் இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல, பெரிய சோஃபா செட் இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல. எனவே ஜரூரியா என்று சொல்றது ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றதுக்கு ஆக குறைஞ்சது என்ன தேவையோ அதுக்கு தான் ஜரூரியா என்று சொல்றது. ஹாஜியா என்று சொன்னா என்ன? ஹாஜியா என்று சொல்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்களை இல்லாமாக்குறது. என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குதோ அத ரிமூவ் பண்றதுக்காக வேண்டி இந்த லருரியாவுடைய தரஜால இருந்து ஒரு படி ஒருத்தர் மேல போறார். அதுக்கு உதாரணம் அதே வீடு தான், ஆனா இவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் சிமெந்தியால கெட்டுறாரு, ஆனா டெக்கரேட் பண்ணில்ல, பெயிண்ட் பண்ணில்ல, என்ன தண்ணியுடைய வசதி வீட்டுக்குள்ள இருக்குது, எலக்ட்ரிசிட்டி வீட்டில் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஆனா பெரிசா உட்கார்றதுக்கு சோஃபா செட் அப்படி ஒண்ணும் இல்ல, ரெண்டு புட்டுவம் இருக்குது, பாய் இருக்குது. இந்த வீட்டை வெளியால பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு அழகொண்டு இல்ல, ஆனா அவருடைய என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் டிபிகல்டிஸ் லரூரியாத்துல இருந்துச்சோ அதெல்லாம் கல்ட்டப்பட்டுச்சு ஹாஜியாத்துல. சரியா இன்னொரு கட்டம் ஒன்று இருக்குது, அதுக்கு தஹ்சீனியான்னு சொல்லுவாங்க. தஹ்சீனியா என்ன? இப்ப வீட்டை என்ன செய்யறாரு, கொஞ்சம் அழகான பெயிண்ட் ஒன்று அடிக்கிறாரு, அழகான சென்லியர்ஸ் போடுறாரு, அழகான ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்றாரு, ஒரு அழகான செட்டி ஒன்று போடுறாரு, சோஃபா செட். இப்ப இவர் லக்ஷரிக்கு போகல, ரெண்டு நிபந்தனைகள். ஒன்று, இவரோட கெப்பாசிட்டிக்கு பார்க்க கூடையா போகல, கெப்பாசிட்டிக்கு பார்க்க கூடையா போறாரு, அது இஸ்ராஃபாக பேய்த்திரும், அதுவும் ஹராம். ஹுதூதுல இருக்கிறார், நல்ல விளங்கிக்கணும், தாண்டிட்டா ரெண்டா அது ஹராம் ஆகிடும். ரெண்டாவது, ஷோ ஆஃபும் இல்ல, அடி அவங்கட வீட்டை பாருங்க அதை போல நானும் செய்யணும், இவங்கட பாருங்க அதை போல நானும் செய்யணும். எனவே ரியாவும் இல்ல, அடுத்தவங்களுக்கு காட்டுறதும் இல்ல, இஸ்ராஃபும் இல்ல. எது வர காட்டும் இஸ்ராஃபும், எது வர காட்டும் ஷோ ஆஃபும் இல்லையோ, இந்த தஹ்சீனியா இருக்குதே ஷரியத்துல இதுக்கும் அனுமதி இருக்குது. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மிஜாஜ் ஷரியத், ஹுதூத் ஷரியத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மிஜாஜ் ஷரியா நபியாவோட வாழ்க்கையுடைய போக்கு எப்படி தெரியுமா? லரூரியாத்தோட வாழ்க்கையை கொண்டு போறது. ஆக தேவைப்பட்டா ஹாஜியாத்துக்கு போவாங்க, மறுவா லரூரியாத்துக்கு வருவாங்க. ஹுதூத் ஷரியத் இருக்குதே, ஷரியத்துடைய பார்டர் இருக்குதே, அதுதான் நான் சொன்ன அந்த தஹ்சீனியாத்துடைய எல்லைக்கு போறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப நல்ல பாருங்க, இந்த விஷயம் வீட்டுக்கு மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த காலத்துல மொபைல் தேவைப்படுவது, மொபைல். சரியா, இந்த மொபைலையும் ஒரு மனிதனுக்கு வரூரியா, ஹாஜியா, தஹ்சீனியா தாக பிரிக்கலாம். சரி, எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு மொபைல் தேவை, ஓகே, நான் ஸ்ரீலங்காவுடைய விலையை வச்சு செல்றேன், உங்களோட கனடாவுடைய விலை அல்ல. சரி, ஒரு மொபைல் போன் ஒரு 5,000, 6,000, 8,000, 10,000 குள்ள எடுத்தா மாஷா அல்லாஹ் அவருடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குறதுக்கு போதும். விளங்கிச்சா? இவருடைய லரூரத் தேவை பூர்த்தி ஆகிடும். ஆனா சில சில டிபிகல்டிஸ் இருக்குது, அதுல கீபேட் இருக்குது கொஞ்சம் கஷ்டம்தான், அதுல நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இல்லதான், எஸ்எம்எஸ் ஒரு லிமிட் தான், அதுல மெமரி சரியான குறவு தான். இப்ப இந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் இல்லாமாக்குறதுக்கு இவர் இந்த 8,000 போன்ல இருந்து 15,000 போனுக்கு போறாரு, இல்லாட்டி ஒரு 20,000 போனுக்கு போறாரு. இதுல கருத்து இவர் ஹாஜியாத்துக்கு போறாரு. ஏன், அந்த ஆரம்ப போன்ல இருந்த கரைச்சல் எல்லாமே அதுல பேட்டரியும் மிச்ச நேரம் இருக்கிறது இல்ல, சார்ஜ், அதுல மெமரியும் சரியான குறவு. இப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இவர் எங்கேக்கு போறாரு? இவர் ஹாஜியாத்துக்கு போறாரு. சரி இன்னொரு கட்டத்துக்கு போகலாம். எனக்கு கொஞ்சம் நெட் கனெக்ஷன் இருந்தா நல்லமே, இன்னும் எனக்கு கொஞ்சம் போன் பார்வைக்கு பசந்தா இருந்தா நல்லமே, ஏண்ட உள்ளம் கொஞ்சம் குளிராகணுமே. சரி இவர் அதுக்கு பார்க்க ஒரு 25,000 30,000 போனுக்கு போறார். இவருடைய கெப்பாசிட்டிக்கு அது இஸ்ராஃபும் இல்ல, இவர் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டியும் செய்யல. எனக்கு ஒரு போன் இப்படி இருந்தா நல்ல மாதிரி படுவது. சரி அவர் போறாரு ஒரு பிளாக்பெரிக்கு, சரி போறாரு என்ன வைப்போமே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, தஹ்சீனியாத்துடைய தரஜல இதுவும் ஜாயிஸ் தான். ஆனா அவர் போறார் எங்கே விளங்கி கொள்ளுங்க, மிசாஜ்ல இருந்து ஹுதூதுக்கு போறார். அவர் ஹுதூதுக்கு போனா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன் சில நேரத்துக்கு தில்க ஹுதூதுல்லா ஃபலா தஅதுஹா, அது நீங்க தாண்டி பேய்த்துட்டீங்கன்னா ஹராம் தான். சில நேரத்துக்கு போகலாடே, ஏண்ட கூட்டாளிமார்கள் எல்லாமே பிளாக்பெரியில தான் இருக்கிறாங்க, நானும் ஒரு பிளாக்பெரிக்கு போகணும், ஹராம். இவருடைய கெப்பாசிட்டி, இவருடைய சம்பளத்துக்கு 8,000 ரூபாய் போன் இருக்கிறதே பெரிய வேலை, ஆனா எல்லாம் பாருங்க நானும் ஒன்று எடுக்கணும் ஷோ ஆஃபுக்கு எடுக்கிறார், ஹராம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளை விளங்கி கொள்ளுங்க, இது மொபைலுக்கு வீட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துக்கும் இந்த வரூரியாத் ஹாஜியாத் தஹ்சீனியாத் எங்களுக்கு வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம். ஒரு மனிதன் விரும்பணும் என்ன, உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ற நேரத்துல மிசாஜ ஷரியத்துல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏழுமான மட்டும் ஜரூரியாத்தோட வாழ்க்கையை கொண்டு போகலும் என்ன மிச்சம் நல்லம். ஏன் ஆதாரம் ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்றாங்க, குன் ஃபித் துனியா கஅன்னக கரீபன் அவ் ஆபிரு ஸபீலின். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஏ மனிதனே உலகத்துல ஒரு முசாஃபிர போல இருக்கீங்க, கரீப் ஒரு முசாஃபிர போல இருக்கீங்க. ஒரு முசாஃபிர் என்ன, பிரயாணம் செய்யற நேரத்தில் இருக்கிற உள்ளது எல்லாத்தையும் கொண்டு போவாரா, இல்ல எவ்வளோ தேவையோ அவ்வளவுதான் கொண்டு போவாங்க. ரெண்டு பாட்டில் அப்பயே ரெண்டு பாட்டில் போதுமாப்பா, மூணாவது பாட்டில் அதை தூக்கி கொள்ளையில வச்சுட்டு போவோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, மூணாவது பாட்டில யோசிக்க மாட்டேன், தேவை எவ்வளவோ அவ்வளவுக்கு மட்டும் கொண்டு போவோம். நபி அவங்க என்ன சொன்னாங்க, குன் ஃபி துனியா கஅன்னக கரீப், நீங்க ஒரு முசாஃபிர. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்ல இல்ல அவ் ஆபிரு ஸபீல், ஒரு மனிதன் ரோட கிராஸ் பண்றான், ரோட கிராஸ் பண்றதுக்காக வேண்டி என்ன கொண்டு போகணும், ஒன்றுமே கொண்டு போக தேவையில்லை, டக்குன்னு பேத்துடுவார். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல கரீப போல இல்ல, ஏலமெண்டா ஒரு ரோட கிராஸ் பண்றவன் எவ்வளவு ஃபிக்ர் இல்லாம இருப்பானோ அத போல உலகத்துல வாழ்ந்துட்டு போவோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பாயில படுத்து கொண்டிருக்கிறாங்க, எலும்பின நேரத்துல அப்படியே முதுல மாக்கு இருக்குது, பண்ணுடைய மாக்கு. இப்னு மஸ்ஊத் என்ன நினைக்கிறேன் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் அமர்தனா அன் நபுஸுத லக வ நஅமல், யா ரசூலல்லாஹ் நீங்க ஒரு வார்த்தை செல்லிருந்தா அழகான மெட்ரஸ் எல்லாம் போட்டு தந்திருப்போமே, எவ்வளவு உங்களுக்கு விருப்புகள் போட்டு தந்திருப்போம், இந்த பாயில படுத்துட்டீங்க. மாலி வலி துனியா வமா அனவத் துனியா இல்லா கராகிபின் இஸ்தலல்ல தஹ்த ஷஜரத்தின் தும்ம ராஹ ஃபதரகஹ, எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன சம்பந்தம். நபி அவங்களோட வார்த்தையை பாருங்க, மாலி வலி துனியா, எனக்கும் துனியாவுக்கும் என்ன சம்பந்தம், நானும் துனியாவும் எப்படி என்றா ஒரு ஒரு பிரயாணம் செய்யற முசாஃபிர போல, கொஞ்ச நேரம் மரத்துக்கு கீழே நிழல் எடுத்துட்டு அந்த மரத்தை எப்படி விட்டுட்டு போவாங்களோ அதே மாதிரி துனியாவை விட்டுட்டு போறவன் நான், எனக்கு வேற தொடர்பும் இல்ல துனியாவோட. என்ன சார் மிசாஜ் ஷரியத், மிசாஜ் இதுதான். சஅலனி ரப்பி அய்யஜ்அல் லி பத்ஹா மக்கத தஹபா, முஹம்மத் இந்த மக்கள் உள்ள சின்ன சின்ன மலைகள் எல்லாம் தங்கமாக்கி தரவா. ஃபகுல்து லா யா ரப், யலவானம் ரப்பே அஜூ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, யல ஒரு நாள் சாப்பிடுறேன் ரப்பே, ஒரு நாள் பசியில் இருக்கிறேன் யா அல்லாஹ். மிசாஜ் ஷரியத், மிசாஜ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்துச்சுண்டா, துனியால தரூரத்தோட வாழுவோம், தஹ்சீனியாத்துக்கு போகாம இருப்போம். இததான் நபி அவங்க உலகத்துக்கு காட்டினாங்க. நான் உங்களுக்கு லக்ஷரி லைஃப் எச்சரிக்கின்றேன், ஏனென்றால் அல்லாஹுடைய நேசர்கள் லக்ஷரி லைஃப் விரும்ப மாட்டாங்க என்றே சொல்லிட்டான் ஹபீப். வாழ்ந்து காட்டினாங்க வாழ்க்கையில எங்களுக்கு தைரியம் இருக்குதா ஒரு துவா கேட்க, அல்லாஹும்மா அஹ்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வ ஜஅல்லி ஃபி ஜுமரத்தில் மசாகின், யல மிஸ்கீன போல வாழவை, மிஸ்கீனோடே வை, யல மிஸ்கீனாகவே மௌத்தாக்கு, கியாமத் நாள்ல மிஸ்கீனோடே பட்டிடியா அல்லாஹ். தைரியம் இருக்கதா கேக்குறதுக்கு எங்களுக்கு, யா அல்லாஹ் கொஞ்சம் கூட்டித்தா ரப்பே, இன்னும் கொஞ்சம் கூட்டித்தா யா அல்லாஹ், மறுமேலையும் கொஞ்சம் கூட்டித்தா யா அல்லாஹ். தவறு இல்ல, ஆனா ஹபீப் மிசாஜ காட்டினாங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல வர நுணுக்கங்கள். உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீபுடைய முழு வாழ்க்கை ஆரம்ப கால நல்ல விளங்கி கொள்ளுங்க. சில விஷயங்களை நாங்க பேசுறோம் கேட்கிறோம், கேட்ட உடனே ஜோஷ் ஆகிறது, வேலையை செய்யறது இல்ல, நல்ல விளங்கி கொள்ளுங்க நுணுக்கமா. சில நேரத்துக்கு உங்களுக்கு உள்ள மிசாஜ் உங்களோட மனைவிக்கு இல்லையா இருக்கு, நீங்க இருக்கிற பக்குவத்துல உங்களோட வைஃப் இல்லையாம இருக்கும். ஷரியத் எவ்வளவு விசாலமானது. சில பெண்கள் இருக்கிறாங்க, எதை கண்டாலும் ஆசை, அடி ஜாய் பூவாசுண்டப்பா எடுப்போமே, நீங்க இருப்பீங்க லரூரத்தோட கொண்டு போறதுக்கு வாழ்க்கை, அவகு பூவாச கண்டா இருக்கேல, ஜாய் பிரேம் உண்டு இருக்குதப்பா எடுப்போமே. இந்த நேரத்துல ஒரு சாலிஹான ஹஸ்பண்ட் என்ன செய்வார், உங்களோட பக்குவம் அவக்கு இல்லையா, நீங்க என்ன செய்யணும் என்றா, நீங்க பாருங்க இது லரூரியாத்துல இருந்து தஹசீனியாத்துக்கு போகுது, போர்டருக்கு போகுதுதான், ஆனா நீங்க பாருங்க அவ இஸ்ராஃப் நடக்குதா இல்ல, ஷோ ஆஃபா இல்ல, வாங்குங்க பிரச்சனை இல்ல. நீங்க அந்த பூவாச வாங்குறதுல, நீங்க அந்த பிரேம வாங்குறதுல பிரச்சனை இல்ல, நீங்க உங்களுக்கு வாங்க இல்ல, வைஃபுக்காக வேண்டி இல்ல, எனக்கு சரியா ஆசை ஒரு பூவாசம் நீங்க வைக்க. ஆனா சில நேரத்துக்கு பொம்புடோல் இருக்கிறாங்களே சொல்லுவாங்க, அவங்கட விட்டு மாதிரியே நாங்க வாங்கணுமே, அவங்களுக்கு மட்டுமா இல்லும், எங்களுக்கு மேலும் தானே, வாங்கி கொடுக்கவான மது ஹராம். தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅதூஹா, வெளியே பேசிடுவாங்க. தஹ்சீனியாத் ஏலும் தான், ஆனா தஹ்சீனியாத் அந்த ரெண்டு கண்டிஷன் ஆக முக்கியம். அது இஸ்ரா உங்களோட உள்ளத்துடைய ராகத்துக்கு நீங்க எடுக்கிறீங்களா, ஜாயிஸ். எனக்கு கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் எங்கட வீட்டு சோஃபா செட் பசந்தா இருந்தா நல்லம் என்றது ஜாயிஸ், ஹராம் இல்ல. சஹாபாக்கள் சிலவங்க அப்படி இருந்தாங்க, சில சஹாபாக்களை நபி அவங்க நிப்பாட்டினாங்க, ஏன் அந்த சஹாபியுடைய தரஜாக்கு அது சரியில்லை. சில சஹாபாக்களுக்கு நபி அவங்க விட்டாங்க, பரவாயில்லை. ஆரம்ப காலத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அஹ்சாபுடைய யுத்தம் ஹந்தக்குடைய யுத்தம் முடிஞ்சோடனே 9 பேரும் வந்துட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த பாருங்க ரோம் ஃபாரிஸுடைய பெண்கள் எப்படி லக்ஷரி வாழ்க்கை வாழ்றாங்க, எங்களுக்கும் தாங்க யா ரசூலல்லாஹ், செலவுகளுக்கு கொஞ்சம் கூட்டி தாங்க. நபியாங்க வீட்டை விட்டுட்டு மஸ்ஜித்ல வந்து இருந்துட்டாங்க. ரிவாயத்ல வருது சுத்தி வர 9 பேரும் பிளான் பண்ணி கேக்குறாங்க, நபி அவங்க தலைக்கீழ போட்டு கொண்டிருந்தாங்க, என்ன செய்ய, ஏண்ட மிசாஜ் இது, மனைவிமார்கள் இப்படி இருக்கிறாங்க. ஆனா நபியுடைய மனைவிமார்களுக்கு இது அழகு இல்ல. குரான்ல அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ஜவாப் எழுதுறான், ஜவாப் அல்ல இறக்குறான், யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக இன் குன்துன் துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஜீனதஹா ஃபதஆலைனா உங்களோட மனைவிமார்களுக்கு இந்த உலகம்தான் தேவையாக இருக்கிறதாக இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க, தாலைன்னு வாங்க உமத்தி அகுன்ன, நீங்க கேட்கிற துணியா எல்லாம் நான் தாரன், ஆனா உசர் ரெஹ்குன்ன என்னோட வச்சுக்கொள்ள மாட்டேன், உங்களை நான் விட்டுடுவேன். உங்களுக்கு அல்லாஹ் ரசூல் தாருல் ஆஹிரா சொர்க்கம் தான் தேவைண்டா, நீங்க உங்களே போல நல்ல பெண்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கிற. இத சென்னுடனே நபியுடைய மனைவிமார்கள் எல்லாமே துனியா வானம் யாரும் சொல்ல உங்களேதான் தேவை. நபி அவங்க இப்படி தர்பியத் கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒரு கட்டம் வந்துச்சு, நபி அவங்க உம்மத்துக்கு காட்டினாங்க எப்படி. புகாரியுடைய சஹீஹான ஹதீஸ், நபி அவங்க 9 மனைவிமார்களுக்கும், நாங்க எங்கட வாழ்க்கையிலே செஞ்சில்லையா இருக்கோம், 9 மனைவிமார்களுக்கும், எங்கட ஒரு மனைவிக்கே செய்யலாம் இருக்கும், 9 மனைவிமார்களுக்கும் ஒரு வருஷத்துடைய செலவு கொடுத்தான். செஞ்சிருப்போமா நாங்க, 2 மாசத்துல செலவை கொடுத்துட்டு போறதே பெரிய வேலை தான், மாசத்தை கொண்டு போறதுக்கே படுற பாடாசிரத் சொல்ற கட்டம், ஒரு வருஷத்துடைய செலவை 9 பேருக்கும் கொடுத்தான். ஆனால் அந்த மனைவிமார்கள் சில நாட்கள்ல பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க, எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க, சதக்கா கொடுத்துட்டாங்க, பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன், அவங்களுக்கு அந்த நபியாவோட மிசாஜ் வந்துட்டு, நபியாவங்க கொடுத்தாங்க தர்பியத் கொடுத்த அந்த மிசாஜுக்கு கொண்டு வந்தாங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க 2 மனைவிமார்கள், ஒரு மனைவி வீடு ஒன்று கேட்டு இருந்தா, எனக்கு செப்பரேட் வீடு ஒன்றும், நல்ல விளங்கி கொள்ளுங்கோ, ஒரு மனைவி செப்பரேட் ஊடணும் என்று சொன்னா வாங்கி கொடுக்கிறது வாஜிப். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க என்ன செய்யற, உம்மோட வச்சுக்கொள்ற, வாப்போட வச்சுக்கொள்ற, இங்க எப்படியோ தெரியா, நீங்க எல்லாம் வேற அடிக்கிறாரு, ஸ்ரீலங்கால என்ன பொண்டாட்டிட வீட்டுக்குள்ள பைத்துக் கொள்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஃபுகஹாக்கள் தெளிவாக எழுதுறாங்க, ஒரு மனைவி எனக்கும் மாமியோட இருக்கேலா, எனக்கு இப்படி சரி வராது, எனக்கு வேற ஆகணும் என்று சொன்னா ஒன்றோ வீட்டுக்குள்ள தனி செப்பரேட் ஒரு இடம், அப்படி இல்லாட்டி வேற ஒரு வீட்டுக்கு போறது வாஜிப். எனவே மனைவி கேட்கறா, எப்படி அஷ்ரஃப் அலி தானவி கிட்ட, எனக்கு கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கணும், ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகள் இருக்குதுதான், ஆனா இவர் தர்பியத் கொடுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஹஜ்ஜி அல்லது உம்ராக்கு போன நேரத்தில் அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாவுடைய ஷேக் யாரு, ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹிமஹுல்லா, போன நேரத்தில் என்ன நடக்குதுண்டா, அஷ்ரஃப் அலி தானவிய பார்த்து ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹிமஹுல்லா கேட்கிறாங்க, என்ன உங்களோட வைஃப் ஒரு ஊடொண்டு கேட்கிறா, செஞ்சு கொடுங்களே, அதுல என்ன தவறு இருக்குது என்று சொன்னாங்க. இவர் பார்த்தார், அடே பொண்டுவலுக்கு தெரியும், யாருக்கு சொன்னா விஷயம் நடக்கும் என்று விளங்க, பார்த்து பார்த்து ஷேக்கு சொன்னு, ஷேக் சொன்னா இவர் கேட்பாருன்றது தெரியும், ஷேக்கு மெசேஜ் போக, ஷேக் செய்ய சொல்ல, இவர் அந்த மனைவிக்கு வேற வீடொண்டும் செஞ்சு கொடுத்தார். விளங்கி நாங்க இது மிசாஜ் அஷரியல இல்ல, இது லரூராத்தோ ஹாஜியாத்தோ அல்லது தஹ்சீனியா தான், ஆனாலும் எதுவரை காட்டியும் அது ஹராம் இல்லையோ செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எனவே ஒரு ஆலிம் அல்லது ஒரு ஆபித் யாராக இருந்தாலும் சரி, ஷரியத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், எது எது எது மிசாஜ், எது ஹுதூத், எது தரூரியாத், எது தஹ்சீனியாத், ஒரு ஜுப்பாவை வாங்குறதாக இருந்தாலும், ஒரு லேஞ்ச வாங்குறதாக இருந்தாலும், ஒரு ஷர்ட்டை வாங்குறதாக இருந்தாலும், ஒவ்வொரு நேரத்திலையும் இது எந்த கேட்டகரியில சேர்ந்தது, ஓகே தஹ்சீனியாத்துக்கு போறீங்க பிரச்சனை இல்ல, ஆனா ஏழுமான மட்டும் ஒரு மனிதன் மிசாஜு ஷரியால இருக்கிறது ஆக சிறந்தது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுக்க முழுக்க இருந்தது மிசாஜ்ல, அதுதான் லரூரியாத், கூடினா ஹாஜியாத், அபூ பக்கர் சித்தீக் இருந்தது அப்படி, உமர் பின் ஹத்தாப் இருந்தது அப்படி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரோம் பாரிஸ்களுடைய வெற்றி வருவது, ஆனாலும் உமர் ரதி அல்லாஹு தாலா அவங்கள பத்தி யாரு சரி வந்து கேட்டா, இந்த உமர் என்று செல்றாங்க, முழு உலகமும் உசும்புது உமர் என்று சொன்னா, அந்த உமரை கொஞ்சம் காட்டுங்களேன், அந்த மரத்துக்கு கீழே போய்த்து பாருங்க, அந்த உமர் அங்கதான் பாருங்க, பார்த்தா மரத்துக்கு கீழே தூங்கி கொண்டிருக்கிறார், யாரு, முழு உலகத்துல மூணில் ஒன்று ஆட்சி செஞ்சவர் மரத்துக்கு கீழே. சில சஹாபாக்கள் பேத்து மனைவிமார்களுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் ஹலீஃபாக்கு செல்லுங்களே, ஃபாரினர்ஸ் எல்லாம் வார நேரத்தில் கொஞ்சம் ஜுப்பா மாத்திக்கொள்ள செல்லி, ட்ரெஸ்ஸ மாத்திக்கொள்ள செல்லி, அவர் அந்த பழைய சிஸ்டத்திலே தான் சொன்ன நேரத்தில் எப்படி கோபம் வந்துச்சு, சொன்னாங்க இதை மட்டும் வேற ஆட்கள் சொல்லியிருந்தா அவங்க முகத்தை மாத்திருப்பேன் என்ன செஞ்சாங்க. கேட்டாங்க ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க கிட்ட, ஹப்சா நீங்க நபியுடைய மனைவி தானே, எப்ப சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி உடுத்திருக்கிறாங்களா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சில சஹாபாக்கள் மிசாஜில் இருந்து வெளியே போறதுக்கே தயாராக இல்லை, அது எப்படி, உலகத்தை ஆட்சி செய்யற நேரத்தில், கிலாபத்தில் இருக்கிற நேரத்தில், அதுவும் எங்க பைத்துல் மக்திசுடைய துறப்பு எடுக்க போற நேரத்தில் வது எடுக்க போறாங்க. அல்லாஹு அக்பர். உமர் ரதி அல்லாஹு தாலாங்க ஸ்லிப்பரை கழட்டிட்டு, ரெண்டு பூட்ஸை கழட்டிட்டு அப்படியே தோலுக்கு மேல போட்டுக்கொண்டு போறாங்க. அந்த அந்த அந்த இடத்துல உள்ள சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க இப்படியா போறீங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாத்தை வச்சுதான், இஸ்லாத்தை வச்சுதான் நாங்க கண்ணியத்தை எதிர்பார்ப்போம். அவருடைய டேர்ன் வருவது ஒட்டகத்துக்கு கீழே, அடிமை ஒட்டகத்துக்கு மேல பேசிக்கொள்றாங்க, சரி நீங்க மேல போங்களே, கடைசி கட்டம் தான் இப்ப வார சொன்னாங்க, இல்ல நான் அப்படிதான் போவேன் என்று அவரோட ஹக்கு. இப்ப பார்த்தா அவங்களோட தௌராத்துல, அவங்களோட இஞ்சில தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பைத்துல் மக்தீசுடைய துறப்பு எடுக்கிறவர் அவர் குதிரைக்கு மேல வரமாட்டார், குதிரைக்கு கீழே தான் வருவார், அவர் சிம்பிளா தான் வருவார். உமர் ரதி அல்லாஹத்துல அவங்க மிசாஜ காட்டுறாங்க, உலகத்தை ஆட்சி செய்யறதுக்காக வேண்டி, உலகத்தை ஆட்சி செய்யறதுக்காக வேண்டி மிசாஜுக்கு வெளியே போகணும் என்ற எந்த தேவையும் இல்ல, உலகத்துக்கு காட்டுறாங்க, நாங்க மிசாஜில இருந்து வாழ்ந்து காட்டுறோம், லரூரியாத்ல இருந்து வாழ்ந்து காட்டுறோம். ஒரே ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலி அல்லாஹு தாலான்னு இறைச்சி எடுத்துக்கொண்டு போறாங்க, மிச்ச நாள் இறைச்சி தின்ன. உமர் கேக்குறாங்க, இப்னு மஸ்ஊத் என்ன கையில, உமர் இறைச்சி தின்னு மிச்ச நாள் உமர் அதை சுற்றி கொஞ்சம் இறைச்சி கொண்டு போறன் உமர் செய்யற எல்லாத்துக்கும் உலகத்திலே கூலி எடுக்க பாக்குறியா, ஆகரத்தில் ஒன்னும் வைக்க மாட்டியா? அப்படியே மிச்ச நாளைக்கு போற இறைச்சி தின்ன போடுற வரைக்கும் இவர் பாவிக்கிற வார்த்தை, உலகத்திலே எல்லாம் தின்னு பிடிக்க பாக்குறியா, ஆகரத்துல ஆகரத்துல எதிர்பார்க்க மாட்டீங்களா? யால உலகத்துல ஒன்றும் வானம் ரப்பே, ஆகராலே எல்லாம் தாயால். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆக முக்கியமான விஷயம், மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவங்க ஆபீத்தில் எழுதுறாங்க, என்னுடைய வாப்பா எனக்கு எப்படி தர்பியத் கொடுத்தாருண்டா, எனக்கிட்ட பணிவு வாரத்துக்காக வேண்டி புதிய ஜுப்பா உடுக்கிறதுக்கே விட மாட்டார். சும்மா ஃபேஷன், இந்த காலத்துல தெரிந்தானே ஒவ்வொரு மல்டி கலர் ஜுப்பா ஒவ்வொரு அமைப்புல உடுப்போம். என்ன வாப்பா எனக்கு சிம்பிளிசிட்டிய படிச்சு தாரத்துக்கு இந்த நேரம் சிம்பிள் ஜுப்பா தான், சிம்பிளா சிம்பிள். ஒரு கட்டம் வந்துச்சு என் உம்மக்கு சோம் இல்லாம பேசிட்டு நான் சாரம்பூர்ல ஓதி கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் மவுத்து மவுத்து மவுத்து என்ற செய்தி மாதிரி தான் இருக்குது, அவ்வளவு கடினமான நோய். வாப்பா சொன்னாரு, சரி பேத்து கொஞ்சம் உமா பாத்துட்டு வா, நானும் வீட்டுக்கு போக. உண்மைக்குமே உமா கடைசி சக்கராத்த போலதான் இருந்தாங்க, ஆனா வஃத்தாக இல்ல அந்த நோயில. என்ன சாட்சிமார்களுக்கு ஒரு ஆசை, ஜக்கரியாவை கொஞ்சம் பசந்த உடுத்து கொஞ்சம் உமாக்கு காட்டிக்கொள்ளுவோமே. அவசிட்டு எனக்கு தலப்பா வாங்கி தந்து, புதிய ஷூ எல்லாம் வாங்கி தந்து, புதிய ஜுப்பெல்லாம் வாங்கி தந்து, நானும் உடுத்துட்டு பேய்த்து உமாக்கு முன்னால நின்றன். கொஞ்ச நேரம் போச்சு, சொல்றாங்க வாப்பா எங்காலதான் சாரம்பூர்ல உள்ளவர் எங்காலதான் வந்தாரோ தெரிய வந்துட்டார். சொன்னாங்க, நான் உனைய மாப்பிள்ளை ஆகிறதுக்கு இங்க அனுப்பல, உம்மாவை விசாரிக்கிறதுக்கு தான் அனுப்பினேன். சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் காலில் உள்ள ஸ்லிப்பர் அடுத்த நிமிஷம் என் தலைக்கு மேல வந்துட்டேன், அடிச்சிட்டார். அவர் சொல்றாரு, என் வாப்பக்கல்ல ரஹ்மத் செய்யட்டும் பரக்கத் செய்யட்டும், அந்த ஒவ்வொரு அடியும் இருக்குது எனக்கு துனியாவுடைய மஹப்பத்து உள்ளத்தால எடுத்தே போத்தி. இந்த கிதாப் எழுதுறாரு கிட்டத்தட்ட 70-80 வயசுல. சொல்றாங்கன்னா இப்ப கூட சீதா சாதா நார்மல் ஜுப்பா தான் எழுதி உடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ற. ஆனா முழு உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு முஹத்திஸாக மாறினான். மதீனா முனவரால மஸ்ஜித்ல பாடம் நடத்துறாங்க, கபரும் அல்லாஹ் அந்த பக்கீயுல் ஹர்கத்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான் பக்கீல. முழு உலகத்துக்கும் பெரிய ஒரு முஹத்திஸ் தான், ஆனாலும் சிம்பிளிசிட்டியை காட்டினாங்க. சென்னாங்க என்ற உம்மா எனக்கு படிச்சு தந்த பாடம், வாப்பா சில நேரத்துக்கு பாக்கெட் மணி தருவாங்க, தந்து முடிஞ்சா போதும் உம்மா வந்துடுவா. மகான் சதக்கா கொடுக்கறதுல தான் ஹைர் இருக்குது. நீ சதக்கா கொடுத்து பலவு, சடக்கா கொடுத்து பலவு, பேசி பேசி இருக்கிற சல்லி எல்லாம் சதக்கா கொடுக்க வச்சிருவா, ஒன்றும் கையில் இல்ல. கடைசி பாக்கெட் மட்டும் இங்காலம் கிடைக்கும், அவட தரப்பிய தங்காலம் கிடைக்கும், எல்லாம் முடிஞ்சிடும். கிதாப் எழுத கொள்ள சொல்றாங்க, இப்ப கூட என்ற கையில எந்த சமம் பணமும் இல்ல, ஆனா என்னைய வச்சு எல்லாம் முழு உலகத்திலும் வேலை வாங்குறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ரப்புக்கு தெரியும் எப்படி ஒரு மனிதனை வச்சு வேலை வாங்கணும், ஆனா நாங்க மிசாஜ் ஷரியத்தை விரும்பணும். நான் செல்ல இல்ல தஹ்சீனுக்கு போறது ஹராம் என்று தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, ஆனா மிசாஜ விரும்புங்க, ஜரூரியாத்தோட வாழ்றது தான் அசல் என்று விளங்கிக் கொள்ளுங்க. ஏல அண்ட் ஒன்றும் இல்ல, விரும்புங்க. ஹா, சில நேரங்கள்ல சில நேரத்துக்கு பெரிய பெரிய வாகனங்கள்ல போவோம், விளங்கிக் கொள்ளுங்கோ எந்த அளவுக்கு ஒரு பில்டிங் உடைய கல் உறுதியாகுமோ அதுல அழகு கூடுமோ, அது வீடாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் பெருமை கூடிக்கொண்டேதான் இருக்கு. எந்த அளவுக்கு வீடு கச்சா வாகிடுமோ அந்த அளவுக்கு பணிவு கூடிக்கொண்டேதான் இருக்கு. வாகனம் எந்த அளவுக்கு லக்ஷரி ஆகுதோ அந்த அளவுக்கு பெருமை கூடிக்கொண்டேதான் போகும். வாகனம் எந்த அளவுக்கு சின்னதாகுமோ அந்த அளவுக்கு பணிவு வந்து கொண்டேதான் இருக்கு. ஹா, அதுல கருத்து என்ன, நீங்க நல்ல வாகனத்துல போவானம் என்று சொல்றதல்ல. சில நேரத்துக்கு நீங்க தஹ்சீனியாத்துடைய தரஜால பேத்து நல்ல வாகனம் வாங்குவீங்க, ஆனா போக்கல யோசிங்க, அசல் இது இல்ல, அல்லாஹ் அலா தந்திருக்கிறான், ஏதோ இத பாவிக்கிறான், ஆனா அசல் நாங்க சிம்பிளிசிட்டியோட வாழணும் என்றதை உள்ளத்துல சொல்லிக்கொண்டே போங்க. பாவிங்க, பிரச்சனை இல்ல, துனியா கையில இருக்கட்டும், உள்ளத்துக்கு வரக்கூடாது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நான் இப்ப ஒரு மனிதனுடைய உதாரணத்தை காட்ட போறேன். அந்த மனிதன கியாமத்துடைய நாள் அல்ல இலப்பட்டினான் என்றா நாங்க யாரும் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. அது யார், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹிஜ்ரி 98 என்று நினைக்கிறேன், ஹிஜ்ரி 98 சுலைமான் பின் அப்துல் மலிக் எப்ப வஃத் ஆகினாங்களோ அவரோட புள்ளேல் எல்லாம் சின்ன புள்ளேல், ஹிலாபத்துக்கு போடுறதுக்கு யாரும் தகுதியா விளங்கல்ல. அவருடைய செக்ரட்டரி ரஜாவுக்கு எழுத்துல கொடுக்கிறார், ஏண்ட மவுத்துக்கு பின்னால உமர் பின் அப்துல் அசீஸ் தான் ஹலீஃபாவாக இருப்பார் என்று. அவர் மவுத்தாக முன்னாலே அந்த லெட்டரை சீல் பண்ணி மக்களுக்கு சொன்னாங்க, பைஅத் செய்யுங்க, ஏண்ட மவுத்துக்கு பின்னால இந்த லெட்டருக்குள்ள யாரோட பேர் இருக்குதோ அவர் தான் ஹலீஃபா. மக்களுக்கு யாருன்னு தெரிய எல்லாம் பைஅத் செஞ்சிட்டான். ரஜா வஃபாத்துக்கு பின்னால இந்த லெட்டரை வாசிக்க வாரார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா கிட்ட வந்து சொல்றாங்க, ரஜா இதுல ஏண்ட பேர் இருக்குதேண்டா, ஏண்ட பேரை வாசிச்சிட வானம், என்னையால ஹலீஃபா ஆக ஏலா, எனக்கு பயமாக இருக்குது, பெரிய பொறுப்பு. மஸ்லமா சகோதரர் அல்லது வலீத் சகோதரர் வந்து சொல்றாங்க, இதுல ஏண்ட பேர் இல்லாட்டியும் ஏண்ட பேரை வாசிங்க, நான் ஹலீஃபா ஆகணும் என்று ஆசைப்படுறார். இவர் சொன்னார், நான் எனக்கு ஒன்றும் தெரிய, இதுல என்ன பேர் இருக்குதோ அதை தான் வாசிப்பன். லெட்டரை திறந்து வாசிச்சா உமர் பின் அப்துல் அசீசுடைய பேர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். மக்கள் தூக்கி கொண்டு போய்த்து மெம்பர்ல வைக்கிறாங்க, நீங்க தான் இப்ப ஹலீஃபா. யாரு அமீர் பட்டத்தை, யாரு ஹிலாஃபத்தை, யாரு தலைமைத்துவத்தை விரும்பாம அவருக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்படுவதோ, ரெண்டு மலாய்க்காமார்களுடைய உதவி அவங்களுக்கு இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹிலாஃபத்துல அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினான்டா, எவ்வளவு நீதத்தை செலுத்தினாங்கண்டா. ஹிலாஃபத்துக்கு வந்தோடனே ஹுதுபா ஒன்று செஞ்சிட்டு சொல்றாங்க, ஏ மக்களே, ஏண்ட ஹிலாஃபத்துல யாருக்குமே அநியாயம் நடக்க கூடாது, எனவே இந்த ஹிலாஃபத்துல முன்னுக்கு யாரெல்லாம் அநியாயமாக அவங்க சொத்துக்கள் எடுத்தாங்களோ, இதோ வாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் துஹருக்கு பின்னால தயாரா இருக்கிறார், பேத்துல் மால்ல இருந்து நாங்க தாரோம். மகன் கிட்ட வந்து சொல்றாரு, மகன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் த மகன் சொல்றாங்க, வாப்பா என்ன செய்ய போறீங்க, இந்த அநியாயம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொடுக்க போறேன். எப்ப கொடுக்க போறீங்க, லொஹருக்கு பிறகு கொடுக்க போறேன். வாப்பா லொஹர் வர காட்டி நீங்க உயிரோடு இருப்பீங்களா. மகனை பார்த்து செல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செஞ்சிட்டான், என்ன பரம்பரையில் இப்படி புள்ளையில அல்லாஹ் வச்சிருக்கிறானே. சொன்னாங்க, தொகருக்கு பின்னால் இல்ல, இப்ப வாங்க, யாரும் உங்களுக்கு பைத்துல் மாலால நாங்க தாரோம். யாரோட பணத்தை கவர்மெண்ட் ஹராமான முறையில அநியாயமான முறையில் எடுத்தாங்களோ எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால மனைவிக்கு சொன்னாங்க, உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் உண்டு தாரேன், ஒண்டோ நீங்க ஜுவல்லரிஸ தேர்ந்தெடுங்க, அப்படி இல்லாட்டி என்னைய தேர்ந்தெடுங்க, உங்களுக்கிட்ட இல்ல ஜுவல்லரிஸ் எல்லாமே மக்களுடைய பொதுமக்களுடைய சல்லி. மனைவி அளந்துட்டான், சொன்னாங்க எனக்கு ஜுவல்லரி இல்ல, எனக்கு நீங்க தான் நோனும், எல்லாம் ஜுவல்லரியை கொடுத்துட்டான். விலங்கு குளங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, முழு ஹிஸ்டரியிலையும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய மனைவிய போல ஒரு பெண் இதுக்கு முன்னால வந்ததும் இல்ல, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்ல. இரண்டு உலமாக்கள் எழுதுறாங்க, பின்துல் ஹலீஃபத்தி வல் ஹலீஃபத்து ஜத்துஹா உஹ்துல் ஹலாஇஃபி வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா. பின்துல் ஹலீஃபத்தி அவ ஒரு ஹலீஃபட மகள், எனவே வாப்பா ஹலீஃபா. வல் ஹலீஃபத்து ஜத்துஹா அப்பா ஒரு ஹலீஃபா. உஹ்துல் ஹலாஇஃபி நாலு ஹலீஃபாக்களுடைய சிஸ்டர். வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா மாப்பிளையும் ஒரு ஹலீஃபா. அப்ப நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு ஹலீஃபாக்கள லிங்க் உள்ள ஒரு பெண் ஃபாத்திமா பின்து அப்துல் மலிக். அத போல ஒரு பெண் இதுக்கு முன்னாலேயும் இருந்தது இல்ல, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்ல. அவ்வளவு ஒரு டிக்னிட்டி, அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண் செல்ற, எனக்கு சல்லி தேவையில்லை, மாப்பிள்ளதான் தேவை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ பத்தி உலமாக்கள் எழுதுறாங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலிக்கு பின்னால உலகத்துக்கு வந்த அஞ்சாவது ஹலீஃபா தான். விளங்கிக் கொள்ளுங்கோ, ஹலீஃபக்கும் அரசனுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்குது. இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கிற எல்லாமே ஹலீஃபா என்று செல்ல முடியாது, ஹலீஃபக்கும் அரசனுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்குது. கிதாப்ல எழுதுறாங்க, அஞ்சாவது ஹலீஃபா அபூபக்கர் உமர் உஸ்மான் அலிக்கு பின்னால உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான், வேற எந்த ஹலீஃபாவும் ஹிஸ்டரியில் இல்ல, எல்லாமே அரசர்கள் தான் இருக்கிறாங்க. யாருமே சரியா செய்யல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் எப்ப ஹிலாஃபத்துக்கு வந்தாரோ அதுக்கு பின்னால தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக் கொண்டாரு. ஒரு நாள் ஊட்டுல உட்கார்ந்து கொண்டு மனைவி செல்றா, கன்னத்துல கைய வச்சு கொண்டு மாப்பிள்ள யோசிச்சு கொண்டிருக்கிறார், கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்குது. வைஃப் ஃபாத்திமா வந்து கேக்குறாங்க, என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொல்றாங்க, நான் என்ன யோசிக்கிறேன்டா, எவ்வளவு மக்கள் பசியில் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் நோயில் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் கடன்ல இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் வயசாளியா இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு கியாமத்துடைய நாள் அல்ல இதை பத்தி எனக்கிட்ட கேட்க போறானே, நபி அவங்க என்னோட டிபேட் பண்ணுவாங்களே என்று சொல்லி அழுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அல்லாஹ் தந்த அமானிதத்தை எப்படி நிறைவேற்றுறது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இவருடைய காலத்துல அல்ல எவ்வளவு சிறப்பான காலமாக மாத்திட்டானேண்டா, சில ஏரியாக்கள்ல மக்கள் தலையில ஜகாத்துடைய வஸ்துக்களை வச்சு கொண்டு போனாங்க, ஜகாத்துடைய வஸ்துக்களை வச்சு கொண்டு போனாங்க, ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, ஜகாத் கொடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. யோசிங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஹிலாபத்துல இவர் நடத்துறார், உலகத்துல மூணில் ரெண்டு ஆட்சி செய்யறவர். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் என்றா, இவர் மிசாஜ் ஷரியத்துல இருந்தார். இவர் எப்படி இருந்தார்? லரூரியாத் கூடினா ஹாஜியாத் தஹசீனியாத்துக்கு போகவே இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடைசி அவருடைய வஃபாத்துடைய காலத்தில் அவருக்கு 30 தீனார் அல்லது 300 தீனார், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, சின்னொரு தொகை தான் சம்பளமாக எடுத்தான், சின்னொரு தொகை. பிறநாளுடைய நாள் வருவது, சின்ன புள்ள, சின்ன புள்ளையில எல்லாம் புதிய உடுப்பல் எல்லாம் உடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். பெருநாள் நாளைக்கு நாலாண்டிக்கு வரப்போகுது. ஹலீஃபாவுடைய மகன் ஒன்று ஓடிக்கொண்டு வராங்க, உம்மக்கு வந்து சொல்றாங்க, பாருங்க உம்மா எல்லாம் புதியோடு பொடுத்து கொண்டிருக்கிறாங்களே. ஹலீஃபோட மகன் ஃபாத்திமாக்கு சரியான கவலை, வந்து சொல்றாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ்க்கு, எல்லாமே புதியோடு பொடுத்து கொண்டிருக்கிறாங்க, எங்கட பிள்ளைகள் பழையோடுப்போடு இருக்கிறாங்க, என்ன செஞ்சு கொள்வோம்? சொன்னாங்க, எனக்கு சல்லி இல்லே. இது யாரு சொல்றது? உலகத்துல மூணில் ரெண்டு ஆட்சி செய்யறவர், கனடால வாழ்றவர் அல்ல, அமெரிக்கால வாழ்றவர் அல்ல, முழு முஸ்லிம் ஹிலாபத்துக்கு அமீரா இருக்கிறவர், உலகத்துல மூணில் ரெண்டு ஆட்சி செய்யற உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றார், எனக்கிட்ட சல்லி இல்லே. மனைவி எவ்வளவு பக்குவம் என்று சொல்லுங்க பாருங்க. மனைவி செல்றா, நான் சொன்ன 7 ஹலீஃபாக்கள பரம்பரையில வந்த பெண், அவ செல்றா, உமர் நீங்க பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறதாக இருந்தா, உங்களோட நெக்ஸ்ட் மந்த் வார சேலரி இருக்குது, அதை கொஞ்சம் இன் அட்வான்ஸ் நீங்க எடுத்துக்கொண்டு, நான் நெக்ஸ்ட் மந்த் என்ன சரி கூலி வேலை தையல் வேலை செஞ்சு சமாளிக்கிறேன் அவ சொல்றான். மனைவியும் சப்போர்ட் பண்றான், மிசாஜ் ரெண்டு பேரிடம் உண்டு. சின்ன நல்ல ஐடியா தான். ரஜா கிட்ட போறாரு, ட்ரெஷரர் கிட்ட பேசி செல்றாங்க, இந்த எனக்கு கொஞ்சம் பைனான்சியலி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் அடுத்த மாசம் சம்பளத்தை முன்கூட்டி எடுக்கலுமா? பாருங்க ஹலீஃபா கிட்ட இருக்கிற சிஃபத். அந்த மனிதன் அவர் என்ன சொல்றாரு, உமர் எனக்கு தாரதுல பிரச்சனை இல்ல, அடுத்த மாசம் வர காட்டி நீங்க உயிரோடு இருப்பீங்களான்றதுக்கு என்ன கேரண்டி கேட்டேன். இத சென்னே இவருக்கு ஹதீஸ் ஞாபகம் வருவது, கம் மின் முஸ்தக்பிலின் கதன் லா யுத்ரிகுஹு, எத்தனையோ பேர் நாளே நாள் எதிர்பார்க்கிறாங்க, அதுக்கு முன்னால மவுத் ஆகிறாங்க. சொன்னாங்க, ராஜா எனக்கு பணம் வேணும். பேத்து ஃபாத்திமா சொல்றாங்க, ஃபாத்திமா எனக்கு புள்ளேல் அழுறது தாங்கலும், ஆனா நரகத்துடைய நெருப்ப தாங்கலும், சமாளிப்பேன். நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், ஹசரத் எங்கட ஃபேமிலி பேக்ரவுண்ட பார்த்தா, நாங்க எல்லாம் இருக்கிற ஃபேமிலியை பார்த்தா சரி எடுக்கேட்டட் ஹசரத், டாக்டர் சிரிக்கிறாங்க, இன்ஜினியர் சிரிக்கிறாங்க, எனவே அவங்களோட சேர்ந்து போகல, நாங்களும் கொஞ்சம் சுண்ணா சுண்ணா சுண்ணு போகல, சும்மா சும்மா சும்மன்னு தான் போகணும். இது செல்றது யாரு? முழு உலகத்துல மூணில் ரெண்டு ஆட்சி செய்றவர், உலகம் என்ன பேசட்டும், என் ஆட்சி என்ன பேசட்டும், நான் மிசாஜ் ஷரியத்துல இருக்க போறேன், நான் ஏண்ட போக்கில் இருக்க போறேன், நபியுடைய சுன்னத், அபு பக்கருடைய சுன்னத், உமருடைய சுன்னத்தின் பிரகாரம் நான் உலகத்துல வாழ போறேன், யாரும் யாரும் எதுவும் பேசட்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இதுதான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இரவுடைய நேரங்கள்ல சில நாட்கள் என்ன செய்வாங்க என்றா, உலமாக்களை சேர்த்து மௌத்த பத்தி பேசுவாங்க, மௌத்த பத்தி பேசி எப்படி அழுவாங்க என்றா, ஒரு ஜனாசா முன்னுக்கு இருக்கிறத போல அழுவாங்க, ஜனாசா முன்னுக்கு. ஒரு நாள் இஷாவுக்கு பின்னால சில நேரத்துக்கு புள்ளையலோட பேசுவாங்க, அந்த புள்ளையலோட ஒருத்தருக்கு பேச போக்குல மகள் என்ன செய்யறா, வாயில கைய வச்சுக்கொண்டு அப்படி ஓடி போறா. ஹாதிமா கிட்ட கேக்குறாங்க, என்ன மகள் வாயில கைய வச்சுட்டு போறா, பேசாம பேசிட்டா? சொன்னாங்க, ஹலீஃபா நீங்க கேக்குற சுட்டி சொல்றேன், சொல்றாங்க இன்றைக்கு ராவ் வீட்டுல தின்றது கொண்டும் இல்ல, நேத்து பழைய கொஞ்சம் கறி கொஞ்சம் விரிஞ்சு அது திண்டு வாயால நாத்தம் வருவது, உங்களோட பேசக்கொள்ள உங்களுக்கு கவலை வருமோ என்று நினைச்சுதான் மகள் பேசாம போறாங்க. அழுந்துட்டான், தன்னுடைய முழு குடும்பத்தையும் எப்படி வச்சாங்க, மிசாஜ ஷரியத்துல வச்சாங்க. மிசா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொள்ளுங்க, நாங்க என்ன சொல்லும், இதெண்டா டூ மச்சா, இதெல்லாம் டூ மச், இப்படி எல்லாம் ஷரியத் செல் இல்ல, இதுதான் எங்கட பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியில இருக்கிறாங்க, உஸ்மானுக்கு பேர் என்ன, உஸ்மான் கனி, கனி என்றா என்ன, பணக்காரன். ஃபாத்திமா பசியில இருக்கிறாங்க, உஸ்மான் உங்களோட மைனிதானே, ஃபாத்திமா மைனிதானே, கொஞ்சம் என்ன சரி பார்த்து செய்யுங்கள் என்னப்பா, நீங்க என்ன கொஞ்சம் பாருங்கள், வீட்டை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க என்னப்பா பாக்குறேன் செல்லல்ல, எங்க சரி ஹதீஸ்ல வருவதா, ஃபாத்திமா பசியில அலி பசியில உஸ்மான் கனி ஒரு மகளை அங்கிக்கு கொடுத்தாங்க, ஆனா எங்கேயும் கேட்கல, நபியோட பசிய மருமகனுக்கும் செல்லல்ல. மிசாஜ் அப்படிதான், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல, நாங்க டூ மச் என்று சொல்றோம், ஆழமா பேய்த்து பாருங்க. ஹபீப் முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை காட்டினான், தஹ்சீனியத்தை காட்டினாங்க. நான் மனைவிக்கு ஒரு வருஷத்துடைய செலவும் கொடுத்திருக்கிறேன், யாருக்கு கஷ்டமோ மிசாஜோட வாழ்றதுக்கு சரி, நீங்க ஹுதூதுல வாழுங்க, பிரச்சனை இல்லை, இ�்லாம் யாருக்கும் லேசிதான், ஆனா அசில் ஒன்று இருக்குது, மிசாஜ் ஒன்று இருக்குதுன்றது சரி உள்ளத்தில் இருக்கணும் என்று சொல்ல பார்க்கிறேன். நீங்க அமெரிக்கால வாங்குங்க, கனடால வாழுங்க, சூரியன்ல சந்திரன்ல போய்த்து வாழுங்க, பிரச்சனை இல்ல, ஆனா விளங்கி கொள்ளுங்கோ ஹபீபுடைய ஒரு அசில் போக்கொண்டிருந்துச்சு. எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பேசுற எனக்கும் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல இல்ல, ஆனா அப்படி ஒன்று இருக்குது, அது மஹப்பத் வைக்கணும், அதுதான் உண்மை. என்ன செய்ய, எங்க பலஹீனத்துக்கு நாங்க இப்படி இருக்கிறோம், ஆனா அதுதான் சரியான வாழ்க்கை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த போக்குல தான் இருந்தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், எவ்வளவு நீதம் உலகத்துல பரவிச்சு என்றா, அவரோட காலத்துல சிங்கம், ஓநாய், மான், மொசல், ரபிட் எல்லாமே ஒரே பூல்ல ஒரே தட்டாகத்துல தண்ணி குடிக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை மிருகங்களுக்கு மத்தியில. ஹதீஸும் சொல்லுது என்ன, எப்ப நீதம் உலகத்துல பரவுமோ எல்லாத்துக்கு மத்தியில பெரியோர் ஒத்துமை ஒன்று உண்டாகும். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வீட்டுக்குள்ள கோழியும் பூனையும் ஒரே இடத்துல தின்னுமா, ஒத்து போமா ரெண்டுக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்கள், எந்த வீட்டுக்குள்ள ஷரியத் சரியா இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள மிருகங்களுக்கும் ஒத்துமை உண்டாகும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட நீதம் பரவிச்சு மிருகங்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்க என்றா, ஒரு நாள் நாங்க பார்த்தோம் ஒரு ஓனாய் பெய்த்து, ஒரு வுல்ஃப் பெய்த்து, அப்படியே ஒரு மானை தின்றுட்டு நாங்க சொன்னோம், என்னப்பா புதுனம், என்ன புதுனம், ஷுவரா இன்றைக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் மௌத்தா இருக்கும். சரியா விசாரிச்சு பார்த்தோம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி மௌத்து, அவர் எப்ப மௌத் ஆகினாங்களோ இங்க ஃபித்னா ஆரம்பிச்சிட்டு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பிதாயாவ நிஹாயால தெளிவாக, தாரீஹுல் குலஃபல தெளிவாக என்னென்ன ஹிஸ்டரி கிதாப் இருக்குது எடுத்து பாருங்க. அஞ்சாவது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ பத்தி எழுதுறாங்க. கடைசி வஃபாத்துடைய நேரம் வருவது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அந்த வஃபாத்துடைய நேரத்தில் கேட்கிறாங்க, நீங்க டாக்டர் கிட்ட ஒன்றும் போயில்லையா, சொல்றாங்க எனக்கு எந்த நேரத்தில் விஷம் கொடுக்க பட்டிச்சென்றதும் விளங்கிச்சு என்று சொல்றான். ஒரு அடிமையை கூப்பிடுறான், கொஞ்சம் வாங்க, எனக்கு விஷம் தந்ததுக்காகவே, இவர் கொடுத்ததுக்கு பின்னாலதான் தெரிய வந்துச்சு, அல்ல ஏதோ விளங்கப்படுத்தினான், சின்ன எனக்கு விஷம் தந்ததுக்காகவே உனக்கு எவ்வளவு கூலி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அவர் அப்செட் ஆகிட்டார், சொன்னாங்க 1000 தீனார், சொன்னாங்க பணத்தை கொண்டு வா, பணத்தை கொண்டு வந்து அப்படியே பைத்துல் மால்ல சொன்னாங்க, எங்க சரி பைத்து என்ன கண்ணுக்கு விளங்காம. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, கடைசி காலம் சக்கராத்துல இருக்கிறாங்க, நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி பல மக்கள் வாராங்க. அந்த நேரத்துல வைஃப் ஃபாத்திமாவுடைய சகோதரர் மச்சான் அவர் வந்து பாக்குறார், மஸ்லமா ஹலீஃபாவுடைய டிரெஸ் கொஞ்சம் ஊத்தையா இருக்குது, சொன்னாங்க ஃபாத்திமா மக்கள் எல்லாம் பார்க்க வராங்க, கொஞ்சம் டிரெஸ் மாச்சுடுங்க. ஐயோ சரி கேட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் போன பிறகு மறுவ வராங்க, கேட்டாங்க ஃபாத்திமா நான் டிரெஸ் மாத்த சொன்னே மாத்தல, சொல்லாங்க வல்லாஹி லைஸ லஹு கைர கமீஸுன் கைரஹு, சொல்றாங்க அவருக்கு ஹலீஃபாக்கு இந்த டிரெஸ் தவிர வேற டிரெஸ்ஸும் இல்லைன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துல மூணில் ரெண்டு ஆட்சி செய்யறாங்க, முழு மக்களும் ஜக்காத்த தலையில வச்சுக்கொண்டு போறாங்க, ஆனா இவர் மிசாஜ விட்டுட்டு போகல, இவர் ஹபீபுடைய போக்குல ஆக அசலான அமைப்புல எவ்வளவு அழகான முறையில வாழ்ந்துறாங்கண்டா, கடைசி சக்கராத்துடைய நேரத்துல புள்ளையில கூப்பிடுறாங்க. சிலவங்க சொன்னாங்க, புள்ளேலுக்கு சரி நீங்க ஒன்னும் செஞ்சில்லே, புள்ளேல் 12 பேர் என்ன நினைக்கிறேன், 12 பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், ஸாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், என்ற புள்ளேலுக்கு நான் எவ்வளவு நசீகத் செய்யலுமோ அவ்வளவு நசீகத் செஞ்சிருக்கிறேன், எனவே சாலிஹிங்களாக இருந்தா அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், அப்படி இல்லாட்டி எனக்கு புள்ளேல பத்தி கவலை இல்லை என்று சொன்னான். வரலாறுல எழுதுறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா அவங்களோட ஒவ்வொரு புள்ளையும் அல்லாஹ் கவர்னர் ஆக்கினான். ஆனால் அவருடைய அடுத்த ஃபேமிலியில உள்ள அப்துல் மலிக்குடைய புள்ளையில ஜாமிய மஸ்ஜிதுக்கு முன்னால பிச்சடுக்க வச்சான். அல்ல அவருடைய புள்ளையில அல்ல எல்லாம் பெரிய பெரிய கவர்னர் ஆக்கிட்டான், அடுத்தவங்களோட புள்ளையில எல்லாம் பிச்சைக்காரன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடைசி சக்கராத்துடைய நேரம், அந்த நேரத்துல மனைவியும் சகோதரரும் மச்சானும் இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேர் கொஞ்சம் வெளியே போறீங்களா? கேட்டாங்க. ஏன்? சொன்னாங்க, மர்ஹபன் பிஹாதிஹில் வுஜூஹ் லைஸ பிவுஜூஹி இன்ஸின் வலா ஜான், நான் சில முகங்களை காண்றேன், அந்த முகங்கள் மனிதர்களும் இல்ல ஜின்களும் இல்ல. உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, மலாய்க்காமார்களை காண்றேன். சொன்னாங்க, கொஞ்சம் ரெண்டு பேரும் வெளியே போங்கோ. ரிவாயாத்ல வருவது, அவராகவே கிப்லாவின் பக்கம் திரும்பி குர்ஆனுடைய ஆயத்தோதரார், தில்க தாருல் ஆகிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபசாதா, இதுதான் உலகத்துல எந்த பட்டம் பதவிய விரும்பாத, உலகத்துல ஃபசாத விரும்பாத சாலிஹான அடியார்களுக்கு நாங்க தயாரிச்ச சொர்க்கம் இதுதான் என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டே அவங்களோட ரூஹ பேத்திரு கிப்லாயின் பக்கம் திரும்பிட்டு. இது ஆச்சரியம் இல்ல, இது ஆச்சரியம் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரஜா செக்ரட்டரிக்கு சொல்லி வச்சிருந்தாங்க, இதுக்கு முன்னால என்னென்ன அரசர்கள் வஃத் ஆகினாங்களோ அவங்களோட ஜனாசவ மக்பரால வைக்கிற நேரத்துல நான் இறங்கினேன், ஏந்த கையால் அவங்களோட முகங்களை நான் கிப்லாவ பக்கம் திருப்பக்கோல, அவங்களோட முகம் கருத்து பெய்த்து அப்படி அடுத்த பக்கம் திரும்பிட்டு, ரஜா என் முகத்தை கொஞ்சம் பாருங்க, நீங்க தான் என் முகத்தை கிப்லாவின் பக்கம் திருப்போனும். ரஜா செல்றார், நான் தான் அந்த கபரில் இறங்கி அந்த முகத்தை திருப்பினேன், அது எப்படி பிரகாசமா இருந்துச்சு, ஒரு சந்திரனை போல பிரகாசமா இருந்துச்சு. நாங்க அந்த கபருக்கு மேல மண் எல்லாம் போட்டுட்டோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், வானத்தில் அப்படியே ஒரு பேப்பர் ஒன்று அப்படியே கபருக்கு மேல வந்து விழுந்துட்டு, அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கிறது, பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், ஹாதா அமானும் மினல்லாஹி அஸ்ஸ வஜல் லி உமர் இப்னு அப்துல் அசீஸ் மினன் நார், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், இது அல்லாஹுடைய புறத்தில இருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு நரகத்தில இருந்து விடுதலை சீட்டு இறங்கி விட்டது என்று அப்படி இறங்குது. இது ஆச்சரியம் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பிதாயா வன் நிஹாயா எழுதுறாங்க, இப்னு ஹஜர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க உமைர் என்ற ஒரு மனிதர், அவர் செல்றாரு, நான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கிலாபத்துடைய காலத்துல ஜிஹாதுக்கு போய்த்திருந்தேன், நானும் 8 பேரும் ஒரு ஏரியாவுக்கு போன நேரத்துல அந்த காஃபிர்கள் எங்களே புடிச்சு கொண்டாங்க, என்னோட இருந்து 8 பேரையும் கொலை செஞ்சிட்டாங்க. கடைசிக்கு என்ன நடந்துச்சு, என்னைய அவங்க சிறையில போட்டு என்னைய எப்படி சரி மதம் மாத்த வைக்க பார்த்தாங்க முர்த்ததாக்குறதுக்கு. அதுக்காக வேண்டி அந்த அரசனுடைய மகளை தனிமேல ஊட்டல் இருக்க கொல, ஹவுஸ் அரஸ்ட்ல இருக்க கொல அப்படியே அனுப்புறாங்க. எனக்கிட்ட அவ வந்து என்னைய ஃபித்னால போடுறதுக்கு பாக்குறா, நான் பார்வையே தாழ்த்தி கொண்டே இருந்தேன். அவ கேக்குற, நீங்க புதினமான மனுஷனா இருக்கிறீங்களே, இவ்வளவு ஓப்பனா இருந்து ஏன் பாவத்தை செய்யாம இருக்கிறீங்க? சொன்னாங்க, ஏண்ட மார்க்கம் என்னைய அதால தடுக்குது. சொன்னாங்க, உனக்கு ஓடி போகணுமா? நான் சொன்ன, ஓ ஓடி போகணுமா? ஓ அப்படியே எடுத்துக்கொண்டு போறாங்க. செல்றாங்க, நீ சரியா இந்த நட்சத்திரம் இருக்குது, இந்த ஸ்டார, இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி கொண்டு போனா உன்னோட ஊருக்கு போயிட்டு சேரலாம், பேச்சுட்டு நான் உன்னை அனுப்புறேன். அவ அனுப்பிட்டா, இவர் பேத்துட்டார். செல்றாங்க, 4 நாளா சஃபர் செய்யறேன், 4 நாளும் அந்த ஸ்டாரை தான் ஃபாலோ பண்ணி கொண்டு போறேன், 4வது நாள் நான் ஒரு இடத்துக்கு போனா குதிரைக்கு மேல ஆட்கள் ஓடி வராங்க, நான் நினைச்சேன் நினைய புடிச்சிட்டாங்களோ, பார்த்தா யாரு என்னோட வந்து 8 பேர் ஷஹீதாகினாங்களே, அந்த 8 பேர் வராங்க. அவ லைஸ கத குதில்தும் அடே, நீங்க எல்லாம் கத்தில் செய்யப்பட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஷஹாதத் நினைச்சே, நீங்க எப்படி வாரீங்க? சொல்றாங்க, பலா எந்த சந்தேகமும் இல்ல, நாங்க எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டவங்க தான். ஆனா இன்றைக்கு அல்லாஹ் எல்லா சுஹதாக்கள் அல்லாஹ் எழப்பட்டிருக்கிறான். ஏன்? ஜனாசா உமர் இப்னு அப்துல் அசீசுடைய ஜனாசாக்கு போறதுக்காக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, ரிவாயாத்தில் கிதாப்ல எழுதுறான். இவ்வளவு எல்லா அரசர்கள் இருந்தாங்க, நான் சொல்றேன், யாரும் அவங்கள பத்தி புகழ்ந்து பேசினாங்களா? இல்ல. ஆனா யாரும் மிசாஜ்ல, நாங்க நினைக்கிறோம் எங்கட பிரஸ்டீஜுக்கு, எங்கட ஃபேமிலி பேக்ரவுண்டு ஹசரத், நாங்க கொஞ்சம் பொஷாதான் இருக்கணும் ஹசரத், எங்களுக்கு இந்த சுன்னத்துக்கு இன்னத்தெல்லாம் செய்ய போன எங்களை பார்த்து சிரிப்பான்வல் ஹசரத், இந்த தோது மாதிரி நினைப்பான்வல் ஹசரத், அப்படி நினைக்கிறவங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அப்படி நினைக்காம செஞ்சாங்களே உமர் இப்னு அப்துல் அசீஸ், முழு உலகமும் இப்ப அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ பத்தி பேசுது, அவங்கள பத்தி தான் பேசுறான். இப்படி மக்களா, முழு உலகம் இப்படி இருக்கிறது, அவர் அவருடைய போக்கில் இருக்கிறார், அவர் மிசாஜ்ல இருக்கிறார், அவர் தரூரி யாத்துல இருக்கிறார், அவர் ஹாஜி யாத்துல இருக்கிறார், தஹ்சீனி யாத்துக்கும் போகல, போறது ஹராமும் இல்ல, அதான் விளங்கி கொள்ளுவோம். இதை கேட்டுட்டு நீங்க நினைக்க வேணாம் ஹராம் என்று, இல்ல விளங்கி கொள்ளுவோம். சரி, இவ்வளவு எல்லாம் ஹிலாஃபத் செஞ்சவர் எவ்வளவு காலம் ஹிலாஃபத் செஞ்சிருப்பார் சொல்லுங்க பாப்போம். 2.5 வருஷம் தான் ஹிலாஃபத் செஞ்சார். அந்த 2.5 வருஷம் ஹிலாஃபத் முழு உலகத்திலேயும் நீதம். சரி, இவருடைய வயசு எத்தனை என்ன சொல்லுங்க பாப்போம், யாருக்கு சொல்லணும்? 50 வயசு. எத்தனை வயசு கெஸ் பண்ணுங்களே, எத்தனை வயசு இருக்கு? 40. எத்தனை இருக்கு? 38 வயசு. 40 இல்ல, 38 வயசுல உள்ள பக்குவம். அப்ப அவருக்கு ஹிலாஃபத் எப்ப கிடைச்சிருக்கும்? ஒரு 35, 36 கிடைச்சிருக்கும், 38 தான் வஃத் ஆகுது. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுலம் கண்டிருக்கிறாங்க, பல விஷயங்கள் கிதாப்ல எழுதுறாங்க. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நாங்களும் உலகம் என்று சொல்றது நிரந்தரமான இடம் இல்ல. நாங்க எங்க துனியால வாழ்ந்தாலும் சரி, நாங்க மிசாஜ் ஷரியத்தை விரும்பணும், ஏழுமெண்டா அதன் பிரகாரம் வாழணும், ஏழுமெண்டா. நான் எல்லாமே அதுதான் சரி, எல்லாமே எல்லாம் விட்டுடுங்க அப்படி சொல்ல வர இல்ல, மிசாஜ் ஷரியத்தொண்டு இடிக்குதுன்னு சரி விளங்கணுமே உலகத்துல வாழ்ற நேரத்தில். அத தெரியாம மௌத்தாகின எவ்வளவு பெரிய ஜஹாலத். இப்படி ஒன்று இருக்குது, அதுதான் அசில், நாங்க என்ன செய்ய, எங்கட போக்குக்கு சரி வராது, எங்களுக்கு கஷ்டம் தான், ஆனா அதுதான் உண்மை என்றத சரி விளங்கணும் என்றதுக்காக வேண்டிதான் நான் நினைச்சேன் இன்றைக்கு அதை பேசினா நல்லமே. எனவே ஷரியத் அது யாருக்கும், ஹபீபுடைய முறை இருக்குது, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தருக்கு கஷ்டமா சரி நீங்க தஹ்சீனியாத்ல வாழுங்க, பிரச்சனை இல்ல, ஆனா இஸ்ராஃபுக்கு போகவானும் ஷோ ஆஃபுக்கு போகவானும் அது ஹராம். நீங்க எல்லையில பார்டர்ல இருக்கிறீங்க, ஆனா அப்படி இருந்து கொள்ளுங்க, அதை தாண்டி பைத்திடுவானும். ஆனா மிசாஜ் இதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், உலகத்துல வாழ்ற நேரத்துல எங்கட புள்ளேளுக்கும் தான், எங்கட மனைவிக்கும் தான் ஆக முக்கியம். நாங்க இந்த விஷயங்களை முசாக்கரா செஞ்சு செஞ்சு அவங்களை அந்த லக்ஷரியில இருந்து அப்படியே தஹ்சீனில இருந்து கீழே கொண்டு வாரதிருக்கிறதே அது பெரியோர தர்பியத்தான். ஏழுமான மட்டும் நாங்க அவங்களோட முசாக்கரா செய்யறது உலகத்துடைய வாழ்க்கையுடைய மஹப்பத்தை கூட்டினா அது பெரிய பிரச்சனை. ஹலீஃபாக்கள் அந்த 5 பேரும் இருக்கிறாங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ், இவங்க எல்லாம் ஏன் ஹுலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லப்பட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த மிசாஜ் ஷரியத்ல தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனாங்க, முடியுமான அளவு கொண்டு போனாங்க, ஏழுமான மட்டும். எனவே அந்த அமைப்புல உலகத்துல நாங்களும் வாழ்ந்தோம் என்றா நிச்சயமா சத்தியமா அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆல விரும்புவான். உலகத்துல அவங்க விஷயங்களை சாதிக்கிறதை விட மௌத்துக்கு பின்னால நான் எல்லாமே அடையணும், சொர்க்கத்தில் எல்லாமே அடையணும் என்று அவங்க விரும்பினாங்க. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆல அவங்களை வச்சு பெரிய வேலை வாங்கினான். அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆரம்ப காலம் அப்படி இருக்கல, கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா, ஆரம்ப காலத்துல எவ்வளவு பெருமை இருந்துச்சு, கரண்ட காலுக்கு கீழே உடுத்துக்கொண்டு பட்டு சில்க் டிரெஸ் உடுத்துக்கொண்டு ஒரு நாள் அவர் ரோட்ல போறாரு, ஒருத்தர் சொல்றாரு, ஏய் இப்படியா உடுத்துக்கொண்டு போறது, எவ்வளவு பெருமெறிஞ்சா சொல்றார், அரச ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு பேசுறதுக்கு பழவிக்கோ என்று சொன்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ் எவ்வளவு மாறிட்டார். எனவே நாங்க மாறுறது கஷ்டம் இல்ல, அவருடைய உடம்பு எப்படி ஆரம்பத்தில் எரிஞ்சேன்டா, நாங்க சொல்லுவோமே கொளுத்த ஆட்கள் என்றா கொஞ்சம் டயர் புலும் என்று சொல்லுவோம், கொளுத்து டிரெஸ் ஒன்று எடுத்தா கல்சன் ஒன்று எடுத்தாலும் சும்மா பொக்கன்னு வந்துடும் பயிறு. அப்படி கொளுத்திருந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் வஃபாத்துடைய நேரத்தில் இந்த ரிப்ஸ கணக்கு பண்ண இயலுமான அளவுக்கு மெரிஞ்சிட்டார். அவர் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் ஒரு மகன் வஃபாத் ஆகிறார், அப்துல்லாஹ் என்ற ஒரு மகன், அப்துல்லாஹ் என்று நினைக்கிறேன் மகன். ரொம்ப பக்குவம், சிலவங்க கிதாப்ல எழுதுறாங்க மகன் வாப்பாவிட பக்குவமா இருந்தார். மகன் என்ன தெரியுமா கேட்கிறார் சக்கராத்துல, வாப்பா இப்ப நான் மௌத்தாக போறேன், அல்லா கேட்டா நீங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் த மகன் தானே, இவ்வளவு உலகத்துல எல்லாம் மக்கள் இப்படி இப்படி இப்படி இருக்க கொல, வாப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டா என்ன செல்றது வாப்பா. அல்லாஹு அக்பர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றார், மகனே சொல்லுங்க உங்களோட வாப்பா முடியுமான அளவு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான் என்பது. அந்த மகனுடைய வஃபாத் உமர் இப்னு அப்துல் அசீஸ்க்கு சரியான கவலை உண்டாக்குச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எங்கட புள்ளேலும் இப்படி இருக்கணும், கஷ்டம் இல்ல. மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவங்க ஒரு சம்பவம் உண்டு எழுதுறாங்க ஆபீத்தில. ஆபீத்தில் எழுதுறாரு த ஆட்டோபயோகிராபி ஆஃப் மௌலானா ஜக்கரியா. அதுல எழுதுறாரு ஒரு பெரியார் இன்னொரு பெரியாரோட வீட்டுக்கு போனோம். அந்த பெரியார் அடுத்த பெரியாரோட வீட்டுக்கு போன உடனே அவர் இல்ல, விட்டுல சின்ன புள்ளையில எல்லாம் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க, ஷேக் ஜி வாராங்க, ஷேக் ஜி வாராங்க, ஷேக் ஜி வாராங்க. அந்த புள்ளையோட முகங்களை பார்க்க போல விளங்குது சந்தோஷம், சின்ன புள்ளையோட முகங்களை பார்க்க சந்தோஷம் விளங்குமே. போன பெரியார் நினைச்சிட்டார், அடே பெரியோரு ஷேக் கொண்டு வர போறாரு, நல்ல கொஞ்சம் எல்லாம் ஏற்பாடுகள் இருக்கும் என்று. பாக்கிறாரு பாக்கிறாரு பாக்கிறாரு, சாப்பாடு தந்த பாடம் இல்ல, ஷேக் ஜி வந்த பாடம் இல்ல, புள்ளையல் கூத்து போடுறாங்க, ஷேக் ஜி ஷேக் ஜி வாராங்க என்று. ஒரு புள்ளைய கூப்பிட்டு சொன்னா, பொடிய ஷேக் ஜி வார சொல்றீங்களே, இந்த ஷேக் ஜி எப்ப வருவாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு தெரியாதா என்ன, எங்கட வாப்ப எங்களுக்கு படிச்சு தந்திருக்குது பவர்ட்டி வறுமை இருக்குதே, அது நபி அவங்களுக்கு வந்த ஒரு பெரியோரு விருந்தாளியாம். நபி அவங்க மூணு நாள் சாப்பிட்டு இல்ல, ஒரு மாசம் சாப்பிட்டு இல்ல, சரியான கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. எனவே அது ஒரு பெரியோரு விருந்தாளியாக நபி அவங்க பாவிச்சு கொண்டாங்க. எங்கட வாப்ப எங்களுக்கு படிச்சு தந்த எப்ப எங்கட வீட்டுல சாப்பாடு இல்லையோ அந்த விருந்தாளி ஷேக் ஜி. எனவே சாப்பாடு எங்கட வீட்டுல இல்ல, அதுதான் நாங்க விருந்தாளிக்கு சொல்றோம், ஷேக் ஜி வராங்க என்ன சொல்றோம். பவர்ட்டிக்கு வச்ச பேர் ஷேக் ஜி வராங்க. அல்லாஹு அக்பர். நாங்க என்ன பாப்போம், புள்ளைக்கு என்னதான் இல்ல, இவனுக்கு என்ன சரி, எங்கட கஷ்டத்தை புள்ளையலுக்கு செல்லேலுமா, இனி ஹராத்துக்கு தான் போகணும், நீங்க செல்லாம செல்லாம. அந்த புள்ளையலுக்கு அதை போட்டு மென்டலிட்ட போட்டு பவட்டி வரக்குள்ள சந்தோஷம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இது 100 வருஷத்துக்குள்ள உள்ள விஷயத்தை சொல்றேன், 1400 இல்ல, இது 100 வருஷத்துக்குள்ள. அல்லாஹுடைய நேசர்கள் கஷ்டப்படுவாங்க சில நேரத்துக்கான, கஷ்டத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஹலீல் அஹமது சாராம்பூரி ரஹ்மஹுல்லா அவங்க டிரெஸ் பார்த்த நபி அவங்கள பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க ஃபக்கீர் மிஸ்கீன் என்று, அப்படி ஸ்மார்ட்டா உடுத்து கொண்டிருப்பாங்க. நாங்க சொல்லுமே கிளீன் சூட் எம்டி பாக்கெட் விளங்கிச்சா. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா பரதாபம், அப்படியே பாவம் கொடுத்துட்டு போவோம், இல்ல அப்படி இருக்க மாட்டாங்க, நல்லாதான் உடுப்பாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸும் அப்படிதான் இருந்தான். பாக்குறதுக்கு யாருக்கும் தெரியும், வீட்டுக்குள்ள உள்ள விஷயம் எல்லாம் மௌத்துக்கு பின்னாலதான் தெரிய வந்துச்சு. ஹலீல் அஹமத் சாராம்பூரி ரஹிமஹுல்லா அவங்க ரொம்ப அழகான முறையில தான் நடந்து கொண்டிருப்பாங்க, ரொம்ப அழகான முறை. ஒரு நாள் படி ஏறுறாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. எல்லாம் கேக்குறாங்க என்ன விஷயம், ஹாதிமா கிட்ட கேக்குறாங்க. ஹாதிமா அப்ப சொல்றா, இந்த ஷேக் ஹலீல் அஹமத் சாராம்பூரி சொன்னாரு யாருக்குமே சொல்ல வானம், இந்த வீட்டுல 3 நாட்களா சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் இக்கட்டமான நிலைமை சொல்ல வேண்டிய நிலைமை என்ன, ஷேக் புழுந்துட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்லே, மௌலானா ஜக்கரியாவுடைய ஷேக் அவங்க எல்லாம் மிசாஜ்ல வாழ்ந்தாங்கன்னா அதுதான் செல்ல வாரன், மிசாஜ்ல வாழ்ந்து காட்டினாங்க உலகத்துல. எனவே நான் என்ன சொல்றேன்னா, நாங்க புள்ளைகளுக்கு கொடுத்து கொடுத்து லக்ஷரிய கொடுத்து கொடுத்து கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவங்களை அந்த மிசாஜுக்கு எடுக்கிறதே கஷ்டமா இருக்குது. ஸ்பெஷலி பொம்பளை புள்ளையில நான் செல்றேன், கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து வளர்க்குங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், கிடைக்கிற மாப்பிளைக்கு கொஞ்சம் லேசா இருக்கு. இல்லாட்டி நீங்க குஷன்ல வாழ்க்கைய கொண்டு போ பழக்கிட்டீங்க, கிடைக்கிற மாப்பிளைக்கு கொஞ்சம் முன்பின் ஆகிச்சு, என்ன செய்ய, இனி தாலாக்கில தான் பேச முடியும், ஏண்டா இவக்கும் பே பண்ணல, அதே பழக்கம் இல்லே, கொஞ்சம் டாய்லெட்டை கழுவ வைங்க, கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலைகளை செய்ய வைங்க, கொஞ்சம் ஊட்ட கூட்ட வைங்க, குனிய வைங்க, எலும்ப வைங்க, எவ்வளவு வேலை ஹிதமத்கள் எடுத்து கொஞ்சம் பணிவை படிச்சு கொடுங்க, சிம்பிளிசிட்டியை படிச்சு கொடுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எப்ப அந்த வாழ்க்கை எங்களுக்கு, நாங்க வாழணும் என்று நான் செல்லல, வாழ்ந்தா மிச்சம் அல்ல, ஆனா அதை விரும்பணும் என்று சொல்றேன், உள்ளத்தால விரும்பணும். அசில் அதுதான், அசில் அதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எப்ப நாங்க இந்த அமைப்புல உள்ளங்களை தயாரிப்போமோ, நிச்சயமா சத்தியமா அல்லாஹுக்கு சுபஹானஹு வத்தலங்களுக்கு பெரிய கூலிகளை தருவான், பெரிய கூலிகளை தருவான். நாங்க நினைக்கணும், இதுக்கு நான் தகுதியே இல்லை, ஆனா அல்லாஹ் உமர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்திருந்தான், அவர் விரும்பியோ இல்லையோ அவருக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்து கொண்டிருந்தான். என்ன செய்ய, சிலவங்க அப்படி மிரிப்பாங்க, சிலவங்க அப்படி மிரிப்பாங்க, பிரச்சனை இல்லை, ஆனா விரும்பணும் என்ன, அதுதான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க, சாப்பாடு வைக்கப்படுவது, அழுவுறாங்க. கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்க, ஏன், இவர் உலகத்துல ஆக வசதியான சஹாபியாக இருந்தவர், சொர்க்கவாதி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளத்துல உலகம் இருக்கல், கையில தான் உலகம் இருந்துச்சு. அழுவுறாங்க சாப்பாடை வச்சு, கேக்குறாங்க, ஏன் அழுவுறீங்க. முஸ்அப் இப்னு உமைர், இது எப்ப நபியாவோட வஃபாத்துக்கு பின்னால் எவ்வளவு காலங்களுக்கு பொறவு சொல்றார், முஸ்அப் இப்னு உமைரிட ஞாபகம் வந்துச்சு, எவ்வளவு லக்ஷரி வாழ்க்கை வாழ்ந்த வாலிபன், ஒவ்வொரு டிரெஸ்ஸும் எப்படி இருந்துச்சு என்ற, அவரோட ஒவ்வொரு டிரெஸ்ஸும் 3-4-500 தீனார் தங்க காசி பொறுமதியான டிரெஸ். அந்த வாலிபர் இஸ்லாத்துக்கு வந்து கடைசி ஜனாசால அவன் கஃபனுக்கு ஒரு பொடவொண்டு இல்லாம போச்சே, அவட கஃபனை நாங்க தலைய மறைச்சா கால் வெளிய, காலை மறைச்சா தலைவெளிய. அந்த முஸ்அப் எவ்வளவு கஷ்டப்பட்டார், அந்த முஸ்அப் யோசினால வந்துச்சு, அப்படி சாப்பிடாம எழுப்பி போயிட்டான் விளங்கின. அது அசில் என்று விளங்கின, அதுதான் உண்மை. என்ன செய்ய, அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் கொடுத்து நிற்கிறான், ஆனா அசில விளங்கினாங்க, அதுதான் உண்மை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகள், உள்ளம், நான் செல்றேன், இது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம், உள்ளத்துல அதுல மஹப்பத் இருக்கணும், ஆனா செயல் எங்களுக்கு செய்ய கஷ்டம். ஏதோ தஹ்சீனியாத்தோட இருக்கிறோம், ஆனா தஹ்சீனியாத்தை தாண்டி மட்டும் போவானும், அந்த சொன்ன ரெண்டு நிபந்தனைகள் ஆக முக்கியம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ, இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு வத்தால எங்களுக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.